அதர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முகத்தே உலகு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ளை தமிழ் ரேடியோவுடைய அகரத்தை இன்னைக்கு போட போகிறோம். அதுதான் அறிவியல் தமிழ் மண்டம் அப்படிங்கிறத சென்னையில் நம்ம செம்மல் ஐயா வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த அறிவியல் தமிழ் மண்டம் என்றால் என்ன, அதனுடைய அது சார்ந்த விஷயங்கள் பற்றி நம்ம அவர்கிட்ட விரிவாக பேசலாம். ஐயா, அறிவியல் தமிழ் மண்டத்துடைய தனித்தன்மை என்ன? அறிவியல் தமிழ் மன்றம் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தமிழ் சமூகத்தில் உருவாக்க வேண்டும் என்ற ஒரு வேட்கையினால் உருவான ஒரு திட்டம் தான் அறிவியல் தமிழ் மன்றம் என்பது. இந்த அறிவியல் தமிழ் மன்றம் தனித்தன்மை வாய்ந்தது அப்படின்னு நாங்க சொல்றோம். அப்ப ஒரு கேள்வி அனைவருக்கும் எழும், என்ன உலகம் முழுக்க படிக்க விழுந்த இடத்துலாம் மன்றம் வச்சிருக்கிறது தமிழ் மொழி, எல்லா நாடுகளிலும் இருக்கு, அப்ப நீங்க தனித்தன்மைன்னு எதை சொல்ல வரீங்க அப்படின்ற ஒரு கேள்விக்காக பதில விளக்க வேண்டியது என் மீது கடமையாகிறது. அந்த பதில் என்னன்னா, உலகத்திலேயே தலைவர் என்ற ஒரு அமைப்பு இல்லாத, தலைவர் என்ற ஒரு நிலையில் யாருமே இல்லாமல் இயங்கக்கூடியதாக அறிவியல் தமிழ் மன்றம் அமையும். தமிழ் மொழி இவ்வளவு உயர்ந்த நிலையில இருந்தாலும் அதற்கு பல தாழ்வுகளை தமிழ் சமூகத்தில் விதைப்பது நம்மிடையே உள்ள சில குறைபாடுகள். அந்த குறைபாடுகளை எல்லாம் நிவர்த்தி செய்து உருவாக்கப்படுவதுதான் அறிவியல் தமிழ் மன்றம். என்னென்ன குறைபாடு, தலைவர் யார், தலைவருக்கு என்னென்ன சக்திகள் இருக்கின்றன, இதெல்லாம் தான் நமக்கு நிறைய பிரச்சனையா இருக்கு. அதனால தலைவருங்கிறதையே நாங்கள் இல்லைன்னு சொல்றோம். இரண்டாவது, பண விஷயம் வரும் பொழுது, பணப்பட்டுவாடா வரும் பொழுது, எவ்வளவு வருமானம் வருகிறது, எவ்வளவு செலவு வருகிறது என்பதை எந்த ஒரு சங்கத்திலும் நாம் கேட்டாலும் அந்த மனக்கசப்பு தான் மீஞ்சுகிறது. அதனால முழுக்க முழுக்க கண்ணாடி திட்டம் என்ற ஒரு நிலையில் அறிவியல் தமிழ் மன்றத்துடைய வரவு செலவு கணக்குகள் அனைத்தும் முகநூல் மூலமாகவும் இணையதளம் மூலமாகவும் கண்ணாடி போல வெளிப்படையாக உலகின் பார்வைக்கு என்றுமே இருக்கும் என்ற ஒரு நிலையை நாங்கள் உருவாக்குகிறோம். மூன்றாவது, குழுவை அமைத்துக் கொண்டு அங்கு சாதி மத பேதங்களை பார்த்து கொண்டு வேண்டியது வேண்டாதவர் என்றெல்லாம் பிரித்துக் கொண்டு தமிழை சிதைக்கும் அந்த போக்கை முழுமையாக அகற்றுவதற்காக அறிஞர் குழு என்று எதுவுமே இங்கு இருக்காது. அனைவரும் சமம். ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும்னா அதை வந்து ஓட்டிங் சிஸ்டம் மூலமாக, ஓட்டுகள் மூலமாக நாங்கள் தெரிவு செய்வோம். யாராவது ஒருவர் தமிழ் ஆய்வுக்கு பணம் கேட்கிறாரு, தனக்கு உதவி வேண்டும்னு கேட்கிறாருன்னா வெளிப்படையா முகநூலில் நாங்கள் போடுவோம், இந்த ஆய்வுக்கு இந்த மனிதர் உதவியை கேட்கிறார், உதவி செய்யலாமா வேணாமா என்று. இங்கும் கூட கதை பேசிக்கொண்டு மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் பேசிக்கிட்டு சம்பந்தம் இல்லாத விஷயங்கள் எல்லாம் பேசவே முடியாது. எஸ் நோ, உதவி செய்யலாம், உதவி செய்ய வேண்டாம், செய்யலாம் என்றால் நல்லது, செய்ய வேண்டாம் அப்படின்னா ஏன் செய்யக்கூடாதுங்கிறதுக்கும் அந்த திட்டத்தை எப்படி மாற்றணுங்கிறதுக்கு சில சில அறிவுரைகளை கொடுத்தா ஏற்றுக்கொள்ளும். ஆகையினால் முழுக்க முழுக்க ஜனநாயக முறையில் நடைபெறும் ஒரு அமைப்பாக அறிவியல் தமிழ் மன்றம் அமையும். சொன்னதெல்லாம் நீங்க திருப்பி அசை போட்டு பார்த்தா, தலைவர்னு ஒருத்தர் கிடையாது, ஜாதி மத பேதம் எதுவும் கிடையாது, அறிஞர் குழு என்ற அந்த லாபியிங் எதுவும் கிடையாது, பணத்தை கையாடல் செய்வது, பணம் எங்கே சென்றது என்ற கேள்விகள் எழுவதற்கான வாய்ப்புகளே இல்லை, வெளிப்படையாக கண்ணாடி போல யார் வேண்டுமானாலும் அந்த அக்கௌண்டை பார்த்துக் கொள்ளலாம். இதெல்லாம் தான் நாங்கள் யூனிக் அப்படின்னு சொல்றோம். இந்த தனித்தன்மையாய் வாய்ந்த ஒரு அமைப்பாக நாங்கள் எங்களுடைய அறிவியல் தமிழ் மன்றத்தை எடுத்துச் செல்கிறோம். அதனுடைய உருவாக்குதல் மற்றும் அதனுடைய கண்காணிப்பாளராக மட்டுமே நான் இருப்பேன் தவிர நான் அதன் தலைவர் அல்ல, யாரும் அதற்கு தலைவர் அல்ல. சரியா? சிறப்புங்கய்யா.